கொண்டது. ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. நீ நிலவுக்கு பிறந்தவளா, பொறுத்திரு இன்று மலருக்கு பிறப்பு விழா. உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே, உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே. ஒரு பாரம் உடைமீறும் நிறம் மாறும் கனியே. தப்பிப்போகக்கூடாதே அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது. பெண்மை பாரம் தாங்குமா அந்த இடை ஒரு விடை சொல்லுமா.